nous, brother. Amis et munitions. Aïe, présent de chef de Dieu. Aïe, il a appris un fouillard. Et bien la colombe. Récolte. Vous avez vu le chef de guerre. Ha ha ha. ونكسر عليني وخاف نشي في ربي عاود نسر جوتشيا زي دار فرساتشيا هاو نفس البولو تدري يعني بولو Hold on.